ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്പദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുത പദാംബുജ യുഗ്മരുക്മ വ്യാമോഹതസ്തരാണി ശൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ദൈക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവനിയമേന മതന്വയാനാം ആദ്യസ്യ നഃകുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഘ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം കരസ്തമഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിധാര കുലശേഖര യോഗി വാഹാൻ ഭക്താം ഹൃദേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാം ശ്രീമത്പരാങ്കുശ മുനിം പ്രണതോസ്മി നിത്യം നീളാതുംഗസ്തനഗിരിതടീസുക്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സോച്ചിഷ്ടായാം സജനിഗളിതം യാപദാകൃത്യ ഭുങ്ക്തെ ഗോദാതസ്യൈ നമൈദമിതം ഭൂയേ വാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവൈ ആന്താൾ അരങ്കർക്ക് പന്നു തിരുപ്പാവൈ പൽപ്പതിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടി അരുളവല്ല പൻവളയായ് നാടിനീ വേങ്കടവർത്ത് എന്നൈ വിധി എന്നയും മാത്രം താങ്കടവാ വന്നമേ നൽക്ക് ശ്രീ വിശ്വജിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാമണന്യശരണശരണം പ്രപദ്യേ കീഴ്വാണം വെള്ളൻ്റുയർവൈ ശ്രീവീട് മേയ്വാൻ പരന്തലതാൻ போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாதுப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ாய் தருடேலோரம்பாவாய். இந்த பாசுரத்திலே கோது தலமுடைய பாவாய், குதூகலம் உடைய பெண்ணே என்று எழுப்புகிறார்கள். இதிலுமே ஒரு ஆர்வம், ஒரு ஸ்ரத்தை இருந்தால் அதற்கு மதிப்பு அதிகம். ஸ்ரத்தையாலே செய்யக்கூடிய காரியங்கள் எதுவானாலும் அது சிறப்பாக இருக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கின்றன. ஒரு தானம் பண்ணும் போது கூட ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோடு கூட தானம் பண்ணா அது விசேஷம். ஒரு கைங்கரியம் பண்ணும் போது மிகவும் ஸ்ரத்தையோடு கூட கைங்கரியம் பண்ணால், சந்தோஷத்தோடு கூட கைங்கரியம் பண்ணால் அது விசேஷம். நிஜ கர்மாது பக்தியந்தியம் குறியாது பிரீத்தெய்வகாரிதா என்பதாக ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்தார். அதை அனுஷ்டானத்திலும் வைத்துக் கொள்ள வேணுமா? பிரீத்தியுடன் எல்லா அனுஷ்டானமும் செய்ய வேண்டும். ஒரு சந்தியாவந்தனம் பண்ணும் போதோ, ஒரு திருவாராதனம் பண்ணும் போதோ, எம்பெருமானுக்கு நாம் இதாய் ஆராதனமாக செய்கிறோம் என்கிற ஒரு சந்தோஷம், அதில் ஒரு ஆர்வம், அந்த சந்தோஷத்துடன் அந்த ஆர்வத்துடன் செய்தால் அது ஆனந்தமாக இருக்கும். கடனே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கே என்பதற்காக செய்தால் அது பிரயாசமாக இருக்கும். அது செய்யும் போதே துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவோ செய்யும் போதே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செய்த பின் என்ன பலன் அப்படிங்கிறது இருக்கட்டும், செய்வதே பலன், செய்வதே ஒரு ஆனந்தம். நித்தியகர்மனாம் அனுஷ்டானே மகா சுகம் அப்படிங்கிற, நித்தியகர்மங்கள் செய்யறதுலே ஒரு பெரிய சுகம் இருக்கா. சந்தியாவந்தனம் திருவாராதனம்லாம் அது செய்து பார்த்தாதான் தெரியும். அதனால உபாய காலம் தொட்டு போக்கியமா இருக்குங்கிற, பின்னாடி வரக்கூடிய பலன் அது நல்லா இருக்கு, அதுக்காக கஷ்டப்பட்டு இப்ப பண்றோங்கிறது இல்ல. இது செய்யும் போதே ஒரு ஆனந்தம் இருக்கு. அதே போல பகவத் கைங்கரியம் அப்படின்னா, அந்த கைங்கரியத்தால் கைங்கரியத்தினால என்ன அப்படின்லாம் நினைக்காத, கைங்கரியமே ஆனந்தம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். கைங்கரியத்தால் ஏது என்று இகழ நீங்க. கைங்கரியத்தால் என்ன அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். கைங்கரியமே தான பரம ஆனந்தம், வேற என்ன வேணும் என்பதாக சாதிக்கிறார். அப்படி ஆனந்தத்துடன் இருக்கக்கூடியவர்கள், உற்சாகத்துடன் இருக்கக்கூடியவர்கள் நம் ஆச்சாரியர்கள். அதைத்தான் கோதுகலமுடைய பாவால், எப்பொழுதுமே குதூகலகமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் என்பதாக சொல்லுவது. ஸ்ரீரங்கத்துக்கு போய் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னும் போது தேசிகனுடைய மனசு ஆனந்த கூத்து ஆடியதாம். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசி ரங்கேஸ்வரத்வத்பதே நித்யம் கிம் கரவாண்யகம் நது புனஹ குரியாம் கதர்யாஸ்ரயாம். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா, மனசு அப்படியே லாஸ்யம் நிறுத்தம் ஆடுறான், ஆனந்த கூத்து ஆடுறான். ஆனந்த கூத்து, அந்த கூத்துல ரெண்டு, ஒன்னு லாஸ்யம்னு ஒன்னு தாண்டவம்னு ஒன்னு. தாண்டவங்கிறது கோபத்துல வரும், லாஸ்யம் அப்படிங்கிறது ஆனந்தத்துல வரும். பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் அப்படின்னா சில பேர் தாண்டவம் ஆடுவா, நான் இப்படி இதை செய்யறது எனக்கு என்ன அப்படின்வா. ஆனால் தேசிகருடைய மனசிற்கு கொஞ்சம் ஸ்ரீரங்கநாதருக்கு கைங்கரியம் ஒன்னே ஆனந்த கூத்துல அது நர்த்தனம் ஆடுறதா மனசு சந்தோஷத்துல. ரங்கேஸ்வர தற்பதே நம்முடைய மனசெல்லாம் கூட சிவகையும் கூத்தார். குழந்தைகள்லாம் இருக்கேன், அது ஆகாரத்தை பார்த்தா ஆனந்த கூத்தார். சின்ன குழந்தைய, அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கும் போது பால் கரைச்சா போறோம், அந்த பார்த்தே ஆனந்த கூத்தார். கை காலெல்லாம் உதச்சுக்கும், சிரிக்கும், ஊன்னு சொல்லும். அதே மாதிரி ரங்கநாதனுக்கு கைங்கரியம் அப்படின்னா அவர் மனசு அந்த சின்ன குழந்தை அப்படி பாலை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுறதோ அப்படி சந்தோஷப்படுறதா. அத சுவாமி தேசிகர் நமக்கு எடுத்து சொல்லி கைங்கரியம் என்பது இந்த மாதிரியாக இருக்க வேணும் என்பதாக பல இடங்களில் சாதிச்சிருக்கார். அதான் கோதுகலவுடைய பாவார் எழுந்தார். என்ன விஷயம் கேட்டா, இங்க கைங்கரியம் இங்க எதுக்காக பண்ணணும்? மேல சீமையை கொண்டு போய் கைங்கரியம் தானே பண்ண போறோம், இங்க எதுக்காக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு விடக்கூடாது. இதுவே பரம ஆனந்தம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகா. அதாவது ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான், இன்னும் மோட்சங்கிறது பின்னாடி வரப்போறது, நடுவில் இருக்கக்கூடிய காலம் இருக்கு, அந்த காலம் கீழ்வானம் வெளுத்த காலம் போலது. சரணாகதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் சம்சார இரவு, மோட்சங்கிறது வரக்கூடிய காலம் பகல். அந்த இரவுக்கும் பகலுக்கும் இடையிலே பின்மால வேலை என்று சொல்வாளே இயர்லி மார்னிங், அந்த சமயம் இருக்கொள்ளியோ. இரவு தீரப்போறது, பகல் வரப்போறது, சம்சாரம் தீரப்போறது, மோட்சம் வரப்போறது, அப்படிப்பட்ட காலம். அந்த காலத்துல இந்த சரணாகதி பண்ணவன் இருக்கான். இப்போ சுவாபோத்போத விதிகரணிபே போக மோக்ஷாந்தராணி காலம் கஞ்சி ஜெகதி விதினா கேனசி அப்படிங்கிற தேசியன் அந்த காலத்தை கொண்டாடுற. நமக்கே தெரியும் காலத்தில் நல்ல காலம் அப்படிங்கிறது அந்த பின்மான வேலைதான், உதயத்துக்கு முன்னாடி. இப்படி ஒரு காலம் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை கொண்டாடணும். சரணாகதியும் பண்ணிட்டு மோட்சமும் போறதுக்கு முன்னாட நடுவில் இந்த லோகத்துல இருந்துன்னு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு காலம். இங்கே திரிந்தே இருக்கு இழுக்குற, இங்க இருக்கிறவளுக்கு என்ன குறை? இப்ப என்ன கைங்கரியம் பண்ண முடியாதா? இப்ப என்ன பகவான் இல்லையா? இல்ல கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு கரணங்கள் எல்லாம் இல்லையா, கை கால் அதெல்லாம் இல்லையா, என்ன குறைவு இப்போ? இல்ல சுலபனாக பகவான் இல்லையா? அப்ப மோட்சானந்தம் இங்கே கிடைக்குமே, இங்க என்ன குறைன்னு கேட்கிறார் நம்மாழ்வார். அந்த ரீதியில அந்த காலத்தை கொண்டாடுற சுவாமி, இப்படி ஒரு காலம் நமக்கு கிடைச்சிருக்கு கைங்கரியம் பண்றது, இதை விட நல்ல வாய்ப்பு என்ன கிடைக்கும்? ஸ்ரீவைகுண்டத்தை கைங்கரியம் பண்றது இருக்கட்டும், இப்ப கைங்கரியம் நமக்கு நாம அனுபவிக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தை கைங்கரியம்ங்கிறதெல்லாம் ஏட்டுல படிச்சிருக்கோம் தானே, என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப பிரத்யட்சமா தெரிகிறது ஆனந்தமாக எம்பெருமானுக்கு பாராயணாதிகள் கைங்கரியம் பண்ணும்போது எத்தனை ஆனந்தம் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட காலம் தான் கீழ்வானம் வெள்ளு என்ற காலம், கீழ்வானம் வெளுத்த காலம், பின்மால வேலை. சுவாமி தேசிகனே மூணு வாக்கியம் அழகா சொல்ற, மூணு சூத்திரம் மாதிரி. சதாச்சாரிய பரிகிரகத்துக்கு முன்பு உள்ள அனாதி காலமெல்லாம் ஒரு கால ராத்திரி, பின்பு தேகாவசான தளவும் நல்விடுவு, மேல் முழுக்க சொச்சந்த கைங்கரிய மகோத்சவ திவசம். மூணா பிரிச்சுட்ட, இத்தனை நாளாக இருந்தது ராத்திரி, இனிமேல் சேவிகள் லோகம் பண்ணப்புறம் வரப்போறது பகல், இப்ப இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டானா, அதுதான் நல் விடிவு அப்படிங்கிற அந்த ரீதியில கீழ்வானம் வெள்ளன்று, சரணாகதி எல்லாம் பண்ணியாச்சு, கீழ்வானம் வெளுத்திருக்கு, நம்ம கைங்கரியம் வந்து இருக்க வேண்டிய உத்தமமான ஒரு காலம் ஒண்ணு வந்திருக்கு. நிறைய பேருக்கு சந்தேகம், இப்படி ஒரு காலம் இருக்கு, உடனே மோட்சம் கேட்டு உடனே போயிடலாமே, எதுக்காக கடைசி வரைக்கும் ஏதா தேகாவசானே இந்த சரீர முடிவுல குடும்பம் ஏன்னு சொல்றாங்க, இங்க இருக்க வரைக்கும் கைங்கறி மரணம் கற்றுக்கலாம், இந்த கைங்கரியத்தை எதுக்கு இழக்கணும், நாம மோட்சம் சீதிகள் லோகம் கைங்கரியங்கள்லாம் இருக்கட்டும், இப்ப கண்ணுக்கு நேர தெரியாது கைங்கரியதை விட்டுட்டும், சீதி கொண்ட லோகத்துல என்னைக்கோ பண்ண போற கைங்கரியத்தை எதுக்கு பார்க்கணும், இப்ப முடியாட்டா பரவாயில்ல. அதனால சரணாகதி பண்ணும் போதே என்ன பண்றாங்க, இங்க இருக்க வரைக்கும் கைங்கரிய வரும், ஏறாறு முயல் விட்டு காசைப்பின் போவது, இங்க இருக்க முயலை விட்டுட்டு எங்கேயோ வானத்துல பறக்கிற காக்க பின்னாடி போவானா, ஒரு வேணும் கொழுத்த முயல் இருக்க, கொழுத்த கைங்கரியம், நித்தகர்மா அனுஷ்டானங்கள் மூலமாக கைங்கரியம், பாராயணம் முதலானது மூலமாக கைங்கரியம், கோயில்ல போய் பெருமாளுக்கு சத்திர சாமராதிகள் முதலானதெல்லாம் பண்ணி வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய கைங்கரியம், நம்ம குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து செய்யக்கூடிய கைங்கரியம், எத்தனை கைங்கரியம் இருக்கு. அதனாலதான் இத கேட்கறாவா, இப்ப எனக்கு வேண்டாம் மோட்சம், இப்ப கைங்கரியம் இந்த சரீரம் இதுல கைங்கரியம் பண்ணணும் கேட்கிற, அது கீழ்வானம் விழுத்த காலம் இந்த கைங்கரிய காலம், இதுலதான் குதூகலத்தோட இருக்கணும் சுவாமி. கீழ்வானம் வெள் என்று கீழ்வானம் வெள்ளு வெளுத்திருக்கும் ஏ, கீழ்வானம் வெள் என்று அப்படின்னா மேல்வானம்ங்கிறது சீகை குண்டம், கீழ்வானம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சம்சார், இதுவே வெளுத்து போச்சுன்னு இருக்கும், இங்கே இருட்டு போயிருக்கு, சம்சார ராத்திரி போயிருக்கு அப்படின்னு இருக்கும். இனிமேல் என்ன கேட்டா, சங்கல்ப சூரியோதயம் வரணும், அதான் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம், எம்பெருமான் ஒரு சங்கல்பம் பண்ண போறா நம்மளை கூட்டுக்கு போறா, அந்த சங்கல்பம் தான் சூரியோதயம். இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இருட்டானா இருட்டு இல்ல வெள்ளுன்னு இருக்கு, வெளுத்து இருக்கு. எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான், இந்த எருமைகள்லாம் சிறு வீடு மேய போயிடுத்து பார் அப்படிங்கிறார். எருமை அப்படின்னா சரணாகதி செய்தவர்கள், இது என்ன அநியாயமா இருக்கு, எருமைன்னு வெயிலாமான்னு கேட்க வேண்டாம், எருமை எப்படி மெதுவாக போகுமோ அது மாதிரி சரணாகதி பண்ணவர்கள் மெதுவாக மோட்சம் கேட்கறான், உடனே மோட்சம் வேணும்னு கேட்கலையே, அப்படி கேட்டு வாங்கிக்கிறோம் வாங்கிக்கட்டும், ஆர்த்த பிரபத்தி பண்ணுபவர்கள் வாங்கட்டும், திருத்த பிரபத்தி மெதுவாக மோட்சம் வந்தா போதும், இந்த சரீரம் முடியும் போது மோட்சம் வந்தா போதும், அது வரைக்கும் இங்கே இருந்துட்டு இருக்கேனே அப்படிங்கிறவர்கள் எருமையை போல என்று சொல்லலாம், ஏன்னா எருமை மெதுவாக நடக்கும் அந்த அர்த்தத்திலே சொன்னதாக வைக்கலாம். இதுலேயே இருக்கக்கூடிய தாற்பயத்தை ஏற்கனவே பார்த்தோம், இந்த சரீரத்துல கைங்கரியம் பண்ணலாம் என்று ஆசைப்படுகிறது, அந்த எருமையானது இங்கே இருக்கிற காலத்திலே சிறு வீடு மேயறதாம், அதாவது எருமை எல்லாம் முன்னாடி மேய போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க சின்ன சின்ன புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஓட்டின்னு போவான், ஓட்டின்னு காட்டுக்கு போவான், காட்டுக்கு போற வரைக்கும் என்ன பண்ணுங்க, இந்த ஊர்ல கொஞ்சம் அப்படி கயிறு சேர அவுத்து விட்டோம்னா அங்க எங்கேயாவது புல்லு வெள்ளு முளைச்சிருந்ததுன்னா அதை சாப்பிட்டு, அதே மாதிரி நமக்கெல்லாம் பெரு வீடு அப்படிங்கிறது அந்த மோட்சம் சீதை குண்ட லோகம். இப்ப நம்ம பகவத் கைங்கரியம் பண்ணுவது சிறு வீடு, வீடுதான் மோட்சம் தானே, அது பெரு வீடு, பெரிய மோட்சம், பெரிய ஆனந்தம், அது பரிபூர்ண பிரம்மானந்தம் வரப்போறது. எம் மா வீடு அப்படிங்கிறார் ஆழ்வார், இப்படிப்பட்ட மாவீடு பெரிய வீடு, இப்ப இது சிறு வீடு. அதனால சரணாகதி பண்ணவர்கள் எல்லாம் எருமை போன்றவர்கள், அருமையானவர்கள், அவர்கள் சிறு வீடு மேய்வதற்காக இங்கே கிடைக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்வதற்காக பரந்தனகான் அங்கங்கள் இருக்கா பாருங்க. முக்தானுபூதி இக தாஸ்யதிமே முகுந்தா அப்படிங்கிறார் சுவாமி, இந்த லோகத்திலேயே மோட்ச அனுபவம் கிடைக்கிறது, ஏன் இங்கே வீடு இருக்கு, வீடுங்கிறது அங்க இருக்கு இல்ல, இங்கே ஒரு சிறு வீடா இருந்தா கூட இது இங்க இருக்கு அப்படிங்கிற, அப்படியாக இங்கேயே கைங்கரியம் பண்ணி ஆனந்தமாக இந்த சரணாகதர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். எருமை சிறுவீடு மேய்வான் அடர்ந்த நகாலுக்காக பகவத் அனுபவத்துக்காக அங்க போயிட்டு இருக்காளே அதை பார்க்க மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றார் போகாமல் காத்து உன்னை சூழ்வான் வந்து நின்றோம். இன்னும் சில பேர் இருக்கா அவர்கள்லாம் போவான் போகின்றார் நீ ஒண்ணு போகணும்னே போறாரா இது ஒண்ணு போயே தீருவேன் அதுல அத்தனை ஒரு ஆசையால் போவான் போகின்றார் அப்படின்னா போவதற்கே போகின்றவர்கள் போய் என்ன பண்ண போறோங்கிறது இல்லை இதை கொண்டும் போகணும் அர்ச்சிராதி கதி போகணும் திருவேங்கட யாத்திரை போலே அக்ரூரர் யாத்திரை போலே அச்சிராதி யாத்திரை போகும் எந்திரமான சீக்க போறதுன்னா போறதே ஒரு ஆனந்தம். அதுபோல இவர்கள் போவான் போகின்றார் அப்படின்னு சீதை குண்டத்துக்கு போகணும்னே போறாளா திடீர்னு இங்கே கிடையாது பட்டு சீவி குண்டம் அப்படின்னு இல்லாமல் மெதுவாக அர்ச்சிராதி கதியில் போய் இடை இடை போகங்களை இடி எதிர்ப்பதம் ஏறுவரே எத்தனை பாகவதர்கள் இருக்கா அவர்களை எல்லாம் சேவி சென்று சீலையுடன் லோகம் போய் அங்கே எத்தனை பேர் எதிர்கொண்டு அழைக்கிறா அவர்களை எல்லாம் சேவி சென்று ஆனந்தமா போனோம் அப்படி போன அதை போறதே நினைத்து சந்தோஷப்படுபவர்கள் தான் போவான் போகின்றார் இருக்கிறவர்கள் கூட போகாமல் காத்து அவெல்லாம் போக வேணாம் கருத்தை நிறுத்தி உன்னை கூவான் உன்னை கூவுறதுக்காக வந்திருக்கும் உன்னை எழுப்புவதற்காக ஏன்னு கேட்டா சீவை குண்ட லோகம் போய் பகவத் அனுபவம் இருக்கட்டும் இங்க இந்த பாகவத அனுபவம் இருக்கேன் இதை விடலாமா பகவத் கைங்கரியம் போல பாகவத கைங்கரியம் இருக்கு இந்த பாகவத கைங்கரியம் சீவை குண்டத்துல கிடைக்கும் அதோட பகவத் கைங்கரியம் கிடைக்கலாம் ஆனா இங்கே எத்தனை பாகவதர்கள் இருக்கா இவர்களோட சேர்ந்து இருந்து கோஷ்டியாக நாம செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கோ அது அங்க கிடைக்க அங்க வேற கோஷ்டி கிடைக்க வரலாம் ஆனா இந்த கோஷ்டியை விடலாமோ இதை இழக்கலாமோ அதனால அப்படி போகணும்னே போறான் இல்லையா பரம சந்தோஷத்தோடு கூட அவளை தடுத்து நிறுத்தி உன்னை கூவான் இதோ இங்க ஒரு பாகவதம் இருக்கா இவளோட சேர்ந்து நாம கைங்கரியம் பண்ணலாம் இங்க ஒரு பாகவதம் இருக்க அப்படின்னு அதான் என்ன விஷயம்னு கேட்ட இந்த லோகத்திலே சரணாகதி பண்ணுவார்கள் இந்த லோகத்திலே இங்க இருப்பது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக மட்டுமல்ல பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாகவதர்களை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி புருஷார்த்த காஷ்டாதிகாரம் சுவாமி பேசி மனுஷனுக்கு புருஷார்த்தம் எது எது ஆசைப்படணும்னா சீவி கொண்டோம் ஆனா புருஷார்த்த காஷ்டான்னு சொல்ற இந்த புருஷார்த்தத்தை காட்டும் உயர்ந்ததாக உயர்ந்த எல்லை நிலமாக இருக்கிறது எது அப்படின்னா பாகவத கைங்கரியம் அப்படின்னு சாதிக்கிற அந்த ரீதியிலே இந்த பாகவதர்களோடு சேர்ந்து இருக்கிறோம் வேற ஒண்ணும் வேண்டாம் பெரிய கைங்கரியம்னு அவர் கை கால் பிடிச்செல்லாம் கூட வேண்டாம் அவரை பார்த்துட்டு இருக்கோம் அவரோட சேர்ந்துட்டு இருக்கோம் அவர் பக்கத்துல இருந்துட்டு இருக்கோம் அவரோட பேசிட்டு இருக்கோம் பகவத் விஷயங்களை அப்படி இருந்தா அதுவே பெரிய ஆனந்தமாச்சு அதனால அவரை விடக்கூடாது போவான் அவரை பார்த்தாலே சந்தோஷம் அதனால போவான் போகின்றாரை போகாமல் காத்து பகவத் கைங்கரியமே பிரயோஜனமாக அதுக்கு போகணும்னே போறவால போகாமல் இங்க பாகவத கைங்கரியம் இருக்கு இங்க வா அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரத்திலேயே இருத்தி வச்சிருக்கோம் ஆனந்தமாக நாவல் பாக்கத்துல அக்னிஹோத்திரம் சுவாமி அது நாவல் பாக்கத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்கம் வர வேண்டியிருந்தது வயசான காலத்துல அப்ப நாவல் பாகத்தை விட்டு கிளம்பும் போது கடைசியில அங்க சுவாமி ஐயா சுவாமி எழுதியிருந்தார் நாவல் பாத்திரம் ரெண்டு பேரும் ரெண்டு பெரிய மகான்கள் இங்க அக்னிஹோத்திரம் சுவாமி அவர்கிட்ட போய் விட பெற்று போகணுங்கிறதுக்காக நேரம் அங்க வந்த அப்ப சொன்ன அழகான வார்த்தை ஊரை விட்டு போகணுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்ப ஐயா சுவாமி சாதிச்சார் ஏன் போற இடம் ஸ்ரீரங்கம் தானே என்ன போற பெரிய திவ்ய தேசமாச்சே கடைசி காலத்துல ஸ்ரீரங்க வாசங்கிறது ரொம்ப விசேஷமாச்சே என்ன குறையினா இவர் சொன்னார் இங்க தேவரீரை விட்டு போறது கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் அங்க கிடைப்பாரா ஸ்ரீரங்கத்துல கிடைப்பாரா இந்த சம்பந்தம் கிடைக்குமா அப்படின்னு அத சொன்னாரா இல்ல அங்கேயும் கிடைப்பாரு அப்படின்னா கிடைக்கட்டும் இன்னும் கூட இங்க விட்டுட்டு போறவங்க இந்த கஷ்டம் இருக்கு அதே மாதிரி சீவை குண்டலோகம் போனால் அங்க நித்திய சூரியலோட கூட இருக்கலாமா இருக்கலாம் முக்தர்களோட கூட இருக்கலாமா இருக்கலாம் இங்க ஆச்சாரியனோட கூட ஆச்சாரியர்களோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கா அவர்களோடு கூட கோயிலில் கைங்கரியம் பண்ணி சந்தோஷமா இருக்கக்கூடிய கைங்கரியவர்கள் எத்தனை பேர் அவர்களோடு கூட இங்க ஆனந்தமா இருக்கிறீர்கள் இதை இதுக்கு விடணும் அதான் இங்கே திருந்தேற்கு குற்றன் அப்படின்னு சொன்னவர் இருமாநிலம் உன்னுண்ட வந்த செங்கோளத்த பவளமாய் செந்தாமரை கண் என்னம்மான் அப்படின்னு ஆரம்பிச்சவர். இது சொல்லும் போதே அந்த பாகவத கைங்கரியத்தான் சொல்ற. அந்த மாதிரியாக கீழ்வானம் வெள்ளன் போவான் போகின்றானே போகாமல் காத்து, அதான் பகவத கைங்கரிய இருக்கு, நீ போக வேண்டாம், இங்கே இருந்துக்கும். போகாமல் காத்தனா அவரை தடுத்து நிறுத்தி இங்கே இருந்தா சொல்லல, இங்க ஒரு பாகவதர் இருக்கார் கைங்கறி பண்ணலாமேனா உடனே நின்றுட்டான். உன்னை கூவான் வந்து நின்றோம், அழகான விஷயம், உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னையும் எழுப்பி உன்னோடு கூட கலந்து கைங்கரியங்கள் எல்லாம் செய்யணும் என்பதற்காக வந்தோம், இல்ல வந்து நின்றோம், இங்கதான் வந்து நிக்கிறோம், எங்களுக்கு உத்தேசியம் இதுதான். ஒருத்தர் போயிட்டே இருக்க நிச்சுவோம், கடைசியில நிக்கிறார், எங்க நிக்கிறார்னா அவர் போக வேண்டிய இடம் வந்துருத்தனா அங்க நின்றுவார், அது வரைக்கும் போயிட்டே இருக்க, அடுத்தடுத்து அடி எடுத்து போயிட்டு இருப்பார், அங்க போக வேண்டிய இடம் வந்து மன்னியே பிராப்தாஸ்தோ தன் தேசம் பரத்வாஜோ எம பிரீத்திங்க, அந்த இடம் வந்தாச்சுன்னா உடனே அந்த இடத்துல நின்றுவான். அந்த மாதிரி நாங்க போயிட்டே தான் இருக்கோம், இங்க அங்க போய் கிருஷ்ணன் சன்னதிக்காக போறோம் மேல, ஆனா வந்து நின்று, ஆனா இந்த இடத்துல நின்றுட்டோம், ஏன்னா இங்க நீ இருக்கும்போது கிருஷ்ணன் சன்னதி என்ன, உன்னுடைய சம்பந்தம் தானே எங்களுக்கு வேண்டியது, அதனால இந்த இடத்துல வந்து நின்றுட்டோம், எங்களுடைய முடிவு அதான் புருஷார்த்த காஷ்டா அப்படிங்கிறது, நாங்கள் நிலை பெற்றது உன்னுடைய இடத்திலே. சம்சரிஜதே எதித்த தாச தனஸ்பதியா சம்சார ஏஷ பகவன்னே அபவர்க ஏவ, உன்னுடைய தாச ஜனங்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் என்னோட சேர்ந்திருந்தால் இந்த சம்சாரம் தான் மோட்சம், அந்த மோட்சம் தான் சம்சாரம் வேணாலும் சொல்லிக்கிறான். அப்படிப்பட்ட இடம் இது, பக்தர்களோட இருக்கும்போது வேற என்ன வேணும் நமக்கு. அதனால உன்னை கூவான் வந்து நின்றோம், எப்படி விபீஷன் வந்து நின்றாரோ அப்படி வந்து நின்றோம். விபீஷன் அங்கிருந்து கொதித்து போந்தார் ராவணன் கிட்டேந்து, நேர வந்து உத்தரம் தீரம் அசாத்திய, நேர சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்தார், வடக்கு பக்கம் வந்தார், அங்க ராமன் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தார், அங்கேயே நின்றார், கஷ்ட ஏவ வியதிஷ்டர, ஆகாசத்திலே நிக்கிறாரா, கீழே கூட வரல, இந்த கரைக்கு வந்த உடனே ஆகாசத்தில் நிக்கிறார், உத்தர தீரத்தை அடைந்து வடக்கு கடையை அடைந்து அப்படியே நிக்கிறாருங்கிறத வால்மீகி கொண்டாடுறார். ஏன்னு கேட்டா விட வேண்டியதை விட்டு நிற்க வேண்டிய இடத்திலே வந்து நிற்கிறார், ராவணனை விடணும் அவனை விட்டுட்டார், அங்கிருந்து நேர கிழமை எங்க வந்து நிக்கணுமோ அந்த இடத்துல நிக்கிறார். இதுதான் விபீஷன் இருக்க வேண்டிய இடம், இக்கரை, இந்த கரையில தான், அக்கரையில ராவணன் இருக்கான், ஆனால் இப்ப சொன்னாலும் கேட்க மாட்டேன், அக்கறை இல்லை அவனுக்கு, விபீஷன் ரொம்ப அக்கறையோட இக்கரைக்கு வந்திருக்க. ஆக கஷ்ட ஏவ கதிஷ்டத அப்படிங்கிற மாதிரி எப்படி விபீஷன் அழகா நின்றாரோ அந்த மாதிரி நானும் உங்கள் இடத்து, நாங்களும் உன் இடத்துக்கு வந்து இங்க நிக்கிறோம், பாகவதர்கள் இருக்கிற இடத்திலே வந்து நிக்கிறோம், இன்னே போகிறதெல்லாம் வேண்டாம், இங்கே இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் சீதை கொண்டது பெருமான் கூட்டுக்க போறானா, அவன் எண்ணிக்கை கூட்டுக்கிறானோ கூட்டுக்கிட்டான், அது வரைக்கும் இங்கேயே உங்க கூடயே இருந்துருக்கு. ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி எழுந்துள்ளிருந்தார், அவருக்கு வயசான காலத்திலே கொஞ்சம் சரீரத்துல அசுகங்கள்லாம் வந்துருச்சு, கஷ்டப்பட்டு ஒரு நாள் தான் இருந்தார். அப்போ முதல்ல டாக்டர் வந்து இது கொஞ்சம் வயசாயிடுச்சு, அசக்தி ஆயிடுச்சு, இனிமே எல்லாம் குறைச்சிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார். இவர் என்னையும் குறைச்சிக்க மாட்டேன்னுட்டார், காவேரி போறதை குறைக்கணும்னா அதை குறைக்க மாட்டேன்னுட்டார், காலக்ஷேபங்கள்லாம் சொல்றதை குறைச்சிக்கணும்னா அதையும் குறைக்க மாட்டேன்னுட்டார். இதெல்லாம் குறைச்சு காட்டா உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னா, ஆபத்து வருத்தம் என்ன, போ இருக்கிற வரைக்கும் காலக்ஷேபம் சொல்லணும், காலக்ஷேபம் சொல்ல முடியாம இருக்க வேண்டாம், அப்புறம் போனா போகட்டும், அங்க போய் நம்ம ஆனந்தமா பெருமாள் சேவிச்சுட்டு இருக்க போறோம் அப்படின்னார். முக்கூர் அழகிய சிங்கர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்தார், இவரை பார்க்கணுங்கிறதுக்காக, மதுராந்தக சுவாமியை பார்க்கணுங்கிறதுக்காக வந்து மதுராந்தக சுவாமி கிட்ட அப்ப அழகா ஒரு வார்த்தை பேசின அடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அழகா ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் என்ன அவசரம், இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னார், அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னார், கோபுரத்தை கட்டி முடிச்சா நானும் வந்துடுறேன், ரெண்டு பேருமா போகலாமே, என்ன அவசரம், இத்தனை அழகான ஒரு வார்த்தை, நமக்கு இது தேவையில்லையா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருப்போம், நமக்கு இதுதானே தேவை, ரெண்டு ஆச்சாரியர்களும் சேர்ந்து இருப்போம், இதை என்னை விட்டு நீர் போகணுமா, உண்மை விட்டு நான் போகணுமா, எதுவும் வேண்டாம், நமக்கு இங்கே உத்தேசம் இதுதான், எப்படி இருக்கலாமே என்பதாக அவர் கேட்டார். அந்த ரீதியிலே போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோ. கோதுகாலமுடைய பாவாய் எழுந்திராய், பாவாய்னா ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம். ஆச்சாரியர்கள் பாகவதர்கள் எல்லாரும் பாவாய், எம்பெருமானுக்கு ஸ்திரீ பிராயமானவர்கள், பெண் போலே மனைவி போலே இருப்பவர்கள். என்ன பண்ணணும் கேட்டா, பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். கைங்கிரத்துக்கான பாடி பறை கொண்டு பாடி, பெருமானை பாடி, ஆச்சாரியரை பாடி, பாகவதர்களை பாடி, அதுவே பரம உத்தேசமாக கொண்டு, அதுவே கைங்கரியமாக கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். மா வாய் பிளந்தான், பெரிய வாய் பிளந்தான், கிருஷ்ணர் குதிரையினுடைய வாய் பிளந்தான், அதான் மானா குதிரை. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணா, மா வாய் பிளந்தானை, யார் குதிரை மாதிரி கணச்சின்னு வராளோ அவ வாய பிளந்துருவான். பரவாதிகள் யாரா இருந்தாலும் சரி, வாய திறந்து வந்தான் வாய பிளந்துருவான், வாய மூடிண்டு வந்தான்னா அடியேன் அப்படின்னு சொல்லி கை கட்டி வாய் பொத்தின்னு வந்தான்னா புரைச்சான். வாய திறந்து கணச்சு கணச்சு ஏதாவது பண்ணான்னா அந்த வாய பிளந்து விட்டுருவார்கள். அந்த மாதிரி மாவாய் பிளந்தான். மல்லரை மாட்டிய, மல்லர்கள் போல மகாபலிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர், காமம் குரோதம் இதை ஒழிச்சிட்டவர்கள் ஆச்சாரியர்கள். அன்னைக்கு கிருஷ்ணன் கிட்ட ரெண்டு பேர் வந்து அழியும், அதே போல இரு மலை போல் எழுந்து மல்லர்கள் பெரியாருவார், ரெண்டு மலை போல ரெண்டு மல்லர்கள் வந்தாவாம். அவர்களை கண்ணன் எப்படி ஒழிச்சானோ அந்த மாதிரி ரெண்டு மலை போல வந்திருக்கா, காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா மகா மகாத்மா வித்யே மிக வைரினம் மகாசனா. ரெண்டுமே மகா, காமும் மகா, கோபமும் மகா. அதனால போல ரெண்டும் சாதாரண கிடையாது. அந்த மல்லரை ஜெயித்தவர்கள், காமக்குரத்தை ஜெயித்தவர்கள் ஆச்சார். தேவாதி தேவனை, எம்பெருமான் தான் தேவாதி தேவன் தெரியும் கிருஷ்ணன். இவர்கள்லாம் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவர்கள், எல்லா தேவர்களும் புஜிக்கும்படியாக வைபவத்தோடு இருப்பவர்கள், எம்பெருமானுக்கு சமமாக இருப்பவர்கள். அனாயாசமாக தேவன் போலே இது கிரீடாயாம் லீலைன்னு அர்த்தம், பல லீலைகள் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை சென்று நாம் சேவித்தார். ஆச்சாரியர்களை போய் சேவிக்கிறதே பெரிய தர்மம். நல்ல நாள் என்ன கேட்டா, ஆச்சாரியன் போய் சேவிச்சு அனுகிரகம் வாங்கிக்கணும், ஆச்சாரிய அனுவர்த்தானம் பண்ணணும், அதுவே பெரிய தர்மம். சேவித்தால் என்ன ஆகும் கேட்டா, ஆவா என்று ஆராய்ந்து அருள், அவர்கள் ஆஹா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து நமக்கு அனுகிரகம் செய்வார்கள் ஆச்சாரியர்கள். ஆகான் பரமகருணையோட பார்ப்பார்களாம். இனிமே ஏதோ வந்திருக்கானே பத்தோடு வந்தா ஒரு சேவிச்சுட்டு போகட்டும்னு இல்லாமல் விசேஷமான கடாட்சம் பண்ணுவார்களாம். ஆம் முதல்வர் ஆச்சாரிய கடாட்சம் ரொம்ப விசேஷம், ஆச்சாரிய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆராய்ந்து அருள் செய்வார்கள் ஆச்சாரியர்கள், சில மேலோட்டம் செஞ்சிட மாட்டான். எப்படி ஆனால், சுவாமி ராமானுஜர் சின்ன வயசுல இருக்கும் போது ஆள வந்தார், தூரத்திலேருந்து அவரை கடாட்சம் பண்ணி ஆமுதல்வன் ஆகான்னு கடாட்சம் பண்ணி இவன் பெரியவனாக வரணும்னு அனுகிரகம் பண்ணாரோ. எப்படி ஆனால் அஞ்சு வயசுல சுவாமி தேசியம் இருக்கும் போது நடாதூரம்மான் கடாட்சம் பண்ணி ஆமுதல்வன் இவன் கட்டாயம் பெரிய ஆச்சாரியனாக வருவான் என்று அனுகிரகம் பண்ணாரோ, அதே போல அனுகிரகம் கிடைக்கும். ஆவா என்று ஆராய்ந்து அருள்வர்கள், ஆராய்ந்து அருள் செய்வார்கள் ஆச்சாரியர்கள், தேவாதி தேவன் முதலானவர்கள். சென்று நாம் சேவித்தார், ஆச்சாரியர்கள் சென்று சேவிக்கணும், அதுதான் விசேஷம். ஆச்சாரியர்கள் வந்து அவா வரட்டும் அப்புறம் சேவிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறத காட்டும். அவர்களை தான் போய் ஆசை போய் அவ இருக்கிற இடம் போய் தேடி போய் ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. தேவம் இவா ஆச்சாரியம் உபவாசிக்கிட்டார், பகவானை போல ஆச்சாரியன் கிட்ட பாதிக்க பெருமாளையை நம்மாத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடாது. நாம தான் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போகணும், அதே போல நாம தான் ஆச்சாரியில் இருக்கிற இடத்துக்கு போகணும், அவரை போய் சேவிக்கணும், அவருக்கு உபகாரம் கொண்டு போகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால நான் வந்து இருக்கிற இடத்துல இல்லாமல் சென்று சேவித்தான் ஆவா என்று ஆராய்ந்து, நம்ம எல்லாம் ஆராய்ந்து நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும், ஞானம் வேணும்னா ஞான அனுகிரகம், சுவாசியம் வேணும்னா சுவாசியம் அனுகிரகம், பக்தி வேணும்னா பக்தி அனுகிரகம், எல்லாத்தையும் பண்ணுவாராம். அவா வென்றாராய்ந்து அருளேனோ ரிம்பாவாய் அப்படி அருளக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். குறிப்பாக சுவாமி தேசிகன் வைபவத்தை கோதுவரனுடைய பாவாய் என்பதிலும், கீழ்வானம் வெள்ளென்று என்று சொல்ல இடத்திலும் நாம் அழகாக பார்த்தோம். இந்த லோகத்திலேயே மோட்ச அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நடத்தி காமிச்சவர் சுவாமி தேசி. வேற கீவையின் கொடுத்தா கூட வேண்டாம் சொல்றார். வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷா, எனக்கு வேண்டாம் வைகுண்டம், இங்க என்ன குறை, இங்கே பகவான் அனுபவித்திருக்கேன் அப்படின்னு இருந்தவர். அப்படிப்பட்ட கோதுகலத்தோடைய கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சுவாமி தேசிகனை குறிப்பிடுவதாகவும் இந்த பாட்டு இருக்கு என்பது ஆனந்தம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்தோ பொல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.